ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ವಿಕಸ್ಫರ ನಖಸ್ಫರ ಕ್ಷತ ಹಿರಣ್ಯ ವಕ್ಷಸ್ಥಲಿ ನಿರರ್ಗಲ ವಿನಿರ್ಗಲ ತ್ರುಧಿರ ಸಿಂಧು ಸಂಧ್ಯಾಯಿತಾಃ ಅವಂತು ಮದನಾಸಿಕಾ ಮನುಜ ಪಂಚ ಭಕ್ತ್ರಸ್ಯ ಮಾಂ ಅಹಂ ಪ್ರಥಮಿಕಾ ಮಿಥ ಪ್ರಕಟಿತಾ ಹವಾ ಬಾಹವಃ. ವಿಕಸ್ವರ ನಖಸ್ವರು ಕ್ಷತ ಹಿರಣ್ಯ ವಕ್ಷಸ್ಥಲಿ ನಿರರ್ಗಲ ವಿನಿರ್ಗಲ ದೃಧಿರ ಸಿಂಧು ಸಂಧ್ಯಾಯಿತಾಃ ಅವಂತು ಮದನಾಸಿಕಾ ಮನುಜ ಪಂಚ ಭಕ್ತ್ರಸ್ಯ ಮಾಂ ಅಹಂ ಪ್ರಥಮಿಕಾ ಮಿಥ ಪ್ರಕಟಿತಾ ಹವಾ ಬಾಹವಃ. ಶ್ರೀ ಕಾಮಾಶ್ರೀ ಕಾಷ್ಟಕತ್ತಿಲ ಆರಾವದು ಪದ್ಯಂ. ಇದ್ರ அழக ஒரு வர்ணனை செய்கிறார் சுவாமி தேசிகன். அந்த நகங்களை பயன்படுத்தி எவ்வாறு நரசிம்மன் ஹிரண்யகசிப்பினுடைய உதரத்தை குவித்தார், அதற்கு பிறகு என்ன ஆயிற்று அப்படின்னு. அவருடைய நகங்களே ஆயுதங்களாக மாறின. அதாவது நரசிம்ம அவதாரத்துல எந்த ஆயுதமும் எடுத்துட்டு வரல. ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது இல்லையா. வந்த கைக்கும் நகத்துக்குமே போட்டியம். நகங்கள்லாம் எல்லாம் நான் முன்னாடி அப்படின்னு எல்லாம் வந்து அந்த நகங்கள்லாம் அகம் பிரதமிக்கா மித பிரகட்டித்தான்னு ஒன்னு ஒன்னு போட்டி போட்டுட்டு அவனுடைய உதரத்தை விளந்து அதிலிருந்து வரக்கூடிய ரத்தமானது சிகப்பு நிறம் இல்லையா, மொத்தத்தையும் அப்படியே ஒரு மாலை பொய்தா ஆக்கி சந்தியா வேலையை ஆக்கிருத்தான். மொத்தத்தையும் தடையின்றி பெருகிய அந்த ரத்தமானது ஒரு செம்மையான மாலை போயது மாதிரி ஆக்கிருத்தா மொத்த சரௌண்டிங்ஸையும். அப்படி அழகான ஒரு வர்ணனை. அந்த எம்பெருமானுடைய திருக்கரங்கள் இருக்கின்றனவே அவைகள் என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அஷ்டபுஜாஷ்டத்திலே பார்த்தோம் பகவானுக்கு எட்டு திருக்கரங்கள். எதுக்காக எட்டு திருக்கரங்கள்னு சொன்னா அந்த பக்தனை அல்லது பிரபன்னனை காப்பாற்றுவதற்காக ஒரு வேகம் ஒரு துவரை. அதுல கைகள் அப்படி ரெண்டு மடங்கு ஆயிடுத்தான். திகுணா அப்படின்னு திகுணா பாகுணான்னு போட்டுல ரெண்டு இரு மடங்கு ஆயிடுத்தான் கைகள். நான்கு திருக்கரங்கள் எட்டாயிரத்து. அது மாதிரி பகவானுடைய அந்த திருக்கரங்கள் இருக்கின்றனவே அந்த நகங்களை ஆயுதங்களாக உடைய அந்த திருக்கரங்கள் அடியனை காப்பாற்ற வேண்டும். மாம் அவந்து பாகவக மாம் அவந்து இதுலயே முடிஞ்சு போயிடுறது அந்த இது. மிச்சம் இதற்கு நம்ம வந்து அன்வயப்படுத்திக்கணும். அவந்து அப்படின்னு சொன்னா அவத்து மாம் சொல்லணும்னா அவத்துனா காப்பாற்றும் அவரக்ஷனேன்னு தாத்து. இது லோட் லக்காரம் அவத்து அவதாம் அவந்து. அவந்துன்றது பன்மை பகுவச்சனம். அப்ப ஏதோ அதுக்கு கர்த்தா கர்த்திருப்பதமா இருக்கக்கூடியது பகுவச்சன பகுவச்சனத்துல இருக்கணும், பன்மையில இருக்கணும். அவத்துன்னு இருந்தா ஏகவச்சனமா இருக்கணும், அவந்துன்னு இருந்தா பகுவச்சனமா இருக்கணும். சோ பாகவகான்னு போட்டிருந்தார். பாகுஹு குரு சப்தம் மாதிரி பாகுஹு பாகு பாகவக அதனுடைய பன்மை. அந்த திருக்கரங்களானவை மாம் மாம் மான் சொல்லுவா. இரண்டு ரூபம் இருக்கு. என்னை நடத்தும் என்னை அவந்து என்னை காப்பாற்ற வேண்டும். திருக்கரங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். இப்ப யாருடைய திருக்கரங்கள் ஆகாங்கா பூர்த்தி. இப்ப வெறும் கரங்கள் காப்பாற்றணும்னு சொன்னா யாருடைய கரங்கள் அப்படின்னு கேட்டா மனுஜ பஞ்ச பக்திரசிய. மனுஜ பஞ்ச பக்திரசிய மனுஜன்றது மனுஷனை குறிக்கிறது. பஞ்சபக்திரம் அப்படின்னு பஞ்சபக்திரகான்னு சிங்கத்துக்கு பெயர். பஞ்சபக்திரம் சொன்னா ஐந்து முகம்னு ஒரு அர்த்தம் பண்ணா கூட இந்த இடத்துல விரிந்தன் அர்த்தம். பஞ்ச பிரபஞ்ச இதெல்லாம் என்ன அர்த்தம்னா விரிந்து இருத்தல் அர்த்தம். சிங்கத்தினுடைய முகத்தை பார்த்தோம்னா விரிந்து இருக்கும். அந்த பிழவி மேலாம் அப்படியே முன்பக்கம் அதெல்லாம் வர பார்த்தோம்னா அப்படியே தலையே அவ்வளவு பெருசு இருக்காம இருக்கும். சோ விரிந்த அந்த முகத்தையுடைய பஞ்சபக்திரம் வக்திரம் முகம் பதனம் அர்த்தம் இத்தியர்த்தாக. சோ அந்த பஞ்சபக்திரம் அந்த மனுஜ பஞ்சபக்திர சோ நரசிம்மாக்கு இன்னொரு பரியாய பதம் ஒரு சினனிம். சோ மனுஜ பஞ்சபக்திரஸ்ய அப்படின்னு சொன்னா அந்த நரசிம்மனுடைய அவன் எப்படிப்பட்ட நரசிம்மன் இப்போ எங்க இருக்கான் இப்படின்னு கேட்டா அந்த காமாசிகா இல்லையா, அதான் மதனாசிகான்னு போட்டுட்டார். காமன்ற சப்தத்துக்கு மதன பரியாய பதம் ஆசிகா அதே நம்மளுடைய பார்த்துட்டோம். சோ மதனாசிகா மனுஜ பஞ்சபக்திரஸ்ய பாகவக மாம் அவந்து. இப்ப இந்த திருக்கரங்களுக்கு தான் விசேஷம். ஏன்னா பாகவக அவந்து இது ஆபரேட்டிவ் பார்ட். சோ பாகவக தான் இந்த இடத்துல கர்த்திருபதம் விசேஷம். அதற்கு எல்லாம் ஒவ்வொன்னா பார்த்தோம்னா எல்லாம் வந்து விசேஷமா ஆயிடும் சரியா. அதற்கு எப்படி அப்படின்னு கேட்டா மித பிரகட்டித்தா ஹவாஹா மிதஹ மிதஸ்ன்னு சப்தம் அது. மிதஸ்னா மியூச்சுவல். இந்த மிதவே ஆக்சுவலா மியூச்சுவல் கூட தெரிஞ்சு வேறு பாஷையில பாஷாந்திரத்துல ஆயிருக்கலாம். மித பிரகட்டித ஆகவாக பிரகட்டித ஆகவாக அப்படின்னாச்சு. ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு. பிரகட்டித்தாகவா பாகவஹா அப்படின்ற ஒரு அலங்காரம். ஆகவனா வார் அப்படின்னு அர்த்தம், பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம், அதாவது இந்த போர் புரியக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பம். ஆகவ புங்கவ அப்படின்னு சொல்லலாம், அந்த பெஸ்ட் ஆஃப் த பேட்டில் ஃபீல்டு, பெஸ்ட் ஆஃப் த வார்னர். ஸோ பிரகட்டித்தன்னு வெளிப்படுத்திய, இப்ப போர் புரியக்கூடிய அந்த ஒரு ஆசையை அல்லது அந்த துறையை வெளிப்படுத்திய இந்த, இது நகங்களுக்கு சேர்ந்து வரப்போறது, இதெல்லாம் நகங்கள், அப்படிப்பட்ட நகங்களை உடைய திருக்கரங்கள்னு அண்மைய மதத்துல. ஸோ மித பிரகட்டித்த ஆகவாக, தங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியா, நான் முதல்ல நான் முதல்னு, சரியா? எப்படி அகம் பிரதமிகா, அகம் பிரதமம் கரோமி, அதான் அகம் பிரதமிகா, அந்த பாவத்துக்கு பேரு அகம் பிரதமிகான்னு ஒரு பாவம். இப்போ நான் முதல்ல நான் முதல்னு அந்த அந்த நகங்கள் எல்லாம், எம்பெருமானுடைய திருக்கரங்கள் இருக்கிற நகங்கள் எல்லாம் நான் முதல்ல நான் முதல்னு தங்களுடைய அந்த போர் புரி ஒரு இவன் ஆப்பிட்டான், ஒரு எதிரி அகப்பட்டு விட்டான், அவன் அவனிடத்துல போர் பண்ணி அவனை ஜெயிக்கணும், அதுக்கு நான் முதல்ல போறேன் நான் முதல்ல போறேன்னு அந்த நகங்கள்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு கொண்டு தங்களுடைய அந்த போர் புரியக்கூடிய பாவத்தை வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட நகங்களையுடைய கரங்கள் நடத்தும், சரியா? இப்ப இது ஒண்ணு. அதற்கு பிறகு விகஸ்வர நகஸ்வர க்ஷத ஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கல வினிர்கல ருதிர சிந்து சந்தியாயிதாக, இது ஒரே பதம். இது பிரத்தெடுத்து சொல்லணும் ஆக்சுவலா, விகஸ்வர நகஸ்வர க்ஷத ஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கல வினிர்கல ருதிர சிந்து சந்தியாயிதாகனு ஒரே பதம். சந்தியாயிதாக அப்படின்னு சொன்னா அந்திப்புது போலாயினவாய் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அந்தி போகுது மாதிரி ஆகியவர் ஆகியது இல்லையா, அந்த ஆன மாதிரி சந்தியாயித்தாக, இது இதுவும் இந்த கரங்களுக்கே போறது, மொத்தம் சிகப்பா ஆயிடுது அப்படியே அந்த நகத்தினால அவனுடைய பிளந்து அந்த ரத்தம் வெளிவந்து கரங்கள்லாம் அப்படியே உதிரத்துல அப்படியே இதுவாயிருக்கு. உதிரத்துல அந்த ருதிரம் இருக்கும், ரத்தம் இருக்கும், ரத்தத்தினால போட்டு செவந்து போயிருக்கு. ருதிர சிந்து சந்தியாயிதா, இப்ப இந்த சிகப்பு எங்க இருந்ததுன்னு கேட்டா ருதிரம் ரத்தம், அப்புறம் சிந்துனா அதோட வெள்ளம், அந்த ரத்த வெள்ளத்தினால அந்தி போகுது போய் அந்தி போகுது போல ஆகின அந்த திருக்கரங்கள். இப்ப எப்படி இந்த ரத்தமானது எங்க இருந்து வந்தது இப்ப அப்படின்னு கேட்டா, ஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கல வினிர்கலத்து, அருகலன தடை, அருகலன தடை. அந்த காலத்திலாம் கிராமத்துல வீடு கட்டச்சு வாசப்பக்கம் பின்பக்கம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கதவா போட்டு அதற்கு இடையில ஒரு இது இருக்கும், ஒரு கட்டை ஒண்ணு வெப்பா, அந்த கதவை வெளிலேருந்து என்னதான் திறக்க முடியாது, அந்த கட்டை அப்படி, அதான் அருகலம்னு பேர் இருக்கு. இப்ப நிரர்கலம் அப்படின்னு சொன்னா அந்த தடை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சோ அருகலன்றது ஒரு தடை, நிர் அருகலம்னா தடையின்றி, வினிர்கலத்துனா கலத்தெல்லாம் வந்து கலத்தி தான் வெள்ள பெருகிறதுன்னு அர்த்தம். அது ரெண்டு உபசர்க்கம் இருக்கு, வி நிர் நிஸ் ரெண்டு உபசர்க்கம் இருக்கு, அது வினிர் கலத்தினாயிடுது. இது வந்து சத்ரு பிரத்யம், அதாவது பெருகிக் கொண்டிருக்கின்ற, தடையின்றி பெருகிக் கொண்டிருக்கின்ற, ஸ்லிப்பா இருக்கு கலத்தி, அந்த மாதிரி அர்த்தம். எங்கிருந்துன்னா ஹிரண்ய வக்ஷஸ்தலி, இரண்யனுடைய வக்ஷஸ்தலம் இருக்கணும், அதிலிருந்து தடையின்றி பெருகக்கூடிய அந்த ருதிர வெள்ளத்தால், ரத்த வெள்ளத்தால் அந்திப்பது போல் ஆயினவாய், அந்த நான் நான் என்று தங்களுக்குள்ளேயே போட்டியிடக்கூடிய, ஒன்றுக்கொன்று போட்டியிட்டு அந்த போர் புரியக்கூடிய அந்த தன்மையை வெளிப்படுத்திய நகங்களை உடைய அந்த திருக்கரங்கள் என்னை காப்பாற்றட்டும். இன்னும் ஒன்னு பாக்கி இருக்கு, என்னது? விகஸ்வர நகஸ்வரு க்ஷத, க்ஷத அப்படின்னா பிளக்கப்பட்டது, பின்னம் அர்த்தம், க்ஷதம்னா அதான் அக்ஷத, அக்ஷதன்னு சொன்னா பின்னமாகாதது. அக்ஷதைக்கெல்லாம் பார்த்தோம்னா மூஜா இருக்க அரிசியை வச்சுதான் அக்ஷதை பண்ணணும், பின்னமான அரிசியை வச்சு அக்ஷதை பண்ணக்கூடாது, ஏன்னா அக்ஷதன்னு தான் பேர். ஸோ க்ஷதனா பிளக்கப்பட்ட அல்லது பின்னமான, உடைந்து போன, அக்ஷதனா அது உடையாது, இந்த இடத்துல க்ஷத, க்ஷத ஹிரண்ய வக்ஷஸ்தரி. அப்ப பிளக்கப்பட்ட இரணனுடைய வக்ஷஸ்தலத்திலிருந்து, மார்பில் இருந்து பெரிய அர்த்தம். இப்ப எப்படின்னு கேட்டா விகஸ்வர நகஸ்வரு, விகசனம் அப்படின்னா மலர்தல் அர்த்தம், விகஸ்வர அப்படின்றது என்ன அர்த்தம்னா மலர்ந்து கொண்டக்கூடிய, அதாவது வெள்ள வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபுல்லா வருது, பிளாசம் ஆகின்னு அர்த்தம். இந்த நகங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் பார்த்து தெரியும், மிருகங்கள்லாம் பார்க்கச்சு நாய் பூனை மாதிரி பட்சிகள் வந்து அந்த மிருகங்கள்லாம் பார்க்குது. ஒரு சமயம் அவர் அவைகள் வந்து அந்த உடம்பை இது பண்ணிச்சு, அந்த நகங்கள்லாம் நல்ல பெருசா வெளில வரும் இல்லையா, அதை யோசிச்சு பார்க்கணும். அப்ப அது மாதிரி இமேஜின் பண்ணுச்சு நிசிம்மன் வந்து அந்த அந்த இடத்துல அவதாரம் பண்ணி அந்த நகங்கள் என்ன பண்ணிட்டு ஒன்னுத்துக்கு ஒண்ணு போட்டி போட்டுன்னு நல்லா வெளில வருதான், அது மலர்ந்து இருக்கா மாதிரி மலர்தல்னா அந்த இடத்துல பெருசாகி நடத்தும். நக ஸ்வரு, ஸ்வருனா வஜ்ராயுதம், நகமே ஸ்வரு, அந்த அலர்ந்த நகங்கள் அவைகள் என்னாச்சு இப்ப வஜ்ராயுதம் மாதிரி ஆகி அவனுடைய மார்பில் விழுந்து அதை பிளந்து அதிலிருந்து வரக்கூடிய ரத்தமானது கையை முழுக்க பரவி அது சிகப்பா காட்சி அளித்தது. அதை பார்க்கச்சே அப்படியே சந்தியாயித்தாகன்னு சொன்னா அப்படியே மாலை பூஜை மாதிரி என்ன அந்த மாதிரி ஒரு அந்த சிகப்பு அதுக்கு இருந்துதான். அப்படிப்பட்ட திருக்கரங்கள் அடியேனை காப்பாற்ற வேண்டும். அண்மை தோட்டத்தை பார்த்தோம்னா விகஸ்வர நகஸ்வரு க்ஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கள விநிர்கள திருதிர சிந்து சந்தியாயித்தாக, இது ஒரே ஃப்ரேஸ். இது விகஸ்வர நன்றாக அலர்ந்த, நகஸ்வரு நகம்னா நகம், அதுவே வஜ்ராயுதம், இங்க வஜ்ராயுதமா இருக்கக்கூடிய நகங்கள். க்ஷத இவைகளால் பிளக்கப்பட்ட எது, ஹிரண்ய வக்ஷஸ்தலி இரண்டு கஷிப்பனுடைய அந்த மார்பு அந்த பிளந்ததுலாம் என்னாச்சுப்பா, நிரர்கள விநிர்கலத்தை ஒரு இது பண்ண உடனே என்ன உடம்புல இந்த உடம்புல கூட பார்த்தோம் தெரியும் ஒரு குபு குபும் ரத்தம் வருதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு எந்த தடையும் இல்லாம பிளந்த உடனே ரத்தம் தெரிச்சுதான் அப்படியே விநீர்களத்து ருதிர சிந்து ரத்த வெள்ளமானது. அதனால் சந்தியாயுதாக அந்தி பூது போய் அது மாதிரி ஆகிய அகம் பிரதமிகா மித பிரகட்டித்தா ஆகவாக பிரகட்டித்தாகவாக பிரகட்டித்த ஆகவாக நான் முதல்ல நான் முதல்ல அகம் பிரதமம் நான் முதல்ல அகம் பிரதமிகான்ற அந்த பாவத்தை காட்டுறது. அகம் பிரதமிகா மித பிரகட்டித்தா பிரகட்டித்தாகவாக பிரகட்டித்த ஆகவாக அங்கு அந்த போர் புரியக்கூடிய அந்த ஆவலை வெளிப்படுத்திய நகங்களை உடைய மதனாசிகா மனுஜ பஞ்சவக்ரஸ்ய பாகவக மாம் அவந்து, இந்த காமாசிகா நரசிம்மனுடைய அந்த திருக்கரங்கள் அரியனை காப்பாற்ற வேண்டும்னு அர்த்தம். இதுக்கு பெரிய பத்தியம் இது. இது வந்து பார்த்தா சந்தின்றது ரொம்ப அந்த பிரகட்டித்தாகவாக பாகவக அந்த விசர்க்கம் மாத்திரம் போயிருக்கு அவ்வளவுதான் மிச்சல சமஸ்தபதம் அப்படியே விகஸ்வரனில் விகஸ்வரிலிருந்து சந்தியாயுதாக வரைக்கும் சமஸ்தபதம். மதனாசிகா மனுஜ பஞ்சவக்ரஸ்ய ஒரே பதம், அகம் பிரதமிகா மித பிரகடிதாகவாக ஒரே பதம். அதனால இதெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. பெரிய பத்தியம் இது, இவ்வளவு அர்த்தம் சொன்னா போகணும்னு தோன்றது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகான காமாசிகாஷ்டகத்துல 6வது பத்தியம்.